உச்சரிச்சு வெக்கத்தை விட்டு பேச பேச ராசியானதே. மாம பேர சொல்ல சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. ஒத்தி வச்ச மல்லிக மொட்டு உத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. மலையில காத்து அள்ளி இருக்கு, தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு. இது சாயங்காலமா முல்லப்பூ சூடு மெல்லப்பாய் போடு, ஒத்தி வச்ச மல்லிகம் விட்டு ஒத்துருச்சி வக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. மாம பேர சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. மறைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா, சின்ன தாங்குதான பூவ தாங்குது. ஒத்தி வச்ச மல்லிகை மொட்டு உத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே.